പിതൃത്വമന്യേഷ്വവിചാര്യ ദൂർമം സ്തംഭേവ താരസ്തമനന്യലഭ്യം ലക്ഷ്മീനൃസിംഹം ശരണം പ്രപദ്യേ അഹോബിലേ ഗാരുഡശൈലമധ്യേ കൃപാവശാത് കൽപ്പിതസന്നിധാനം ലക്ഷ്മ്യാ സമാലിംഗിത വാമഭാഗം ലക്ഷ്മീനൃസിംഹം ശരണം പ്രപദ്യേ യോ നിത്യമച്യുതപദാംബുജയുക്മരുക്മ വ്യാമോഹതസ്തതിതരാണി തൃണായ മേനേ അസ്മദ്ഗുരോർ ഭഗവതോസ്യ ദയൈക സിന്ധോ രാമാനുജസ്യ ചരണൌ ശരണം പ്രപദ്യേ ശ്രീമാൻ വേങ്കട നാഥാര്യഃ കവിതാർക്കികകേസരീ വേദാന്താചാര്യവര്യോ മേ സന്നിധത്താം സദാഹൃദി പ്രപദ്യേ നിരവധ്യാനാം വിശദ്യാം ഗുണസമ്പദാം ശരണം ഭവഭീതാനാം ശിഖഗോപമുനീശ്വരം ശ്രീരംഗേശയതീന്ദുനാ കരുണയാ അസൌ സ്യാദിതി പ്രേക്ഷിതം ഖ്യാതശ്രീനരസിംഹ കാരിജമുനീപാദാംബുജേന്ദിന്ദിരം ദാന്തി ക്ഷാന്തി ദയാദിവിശുഭഗുണൈഃ ഭാന്തം ബുധാഗ്രേധരം ശ്രീമദ്രംഗശഠാരി യോഗിനൃപതിം ശ്രേയോനിധിം സംശ്രജേ ശ്രീമച്ഛ്രീരംഗപൃഥ്വീശ്വര ശഠരിപുണാ സംയമീന്ദ്രേണ ദൃഷ്ടം യസ്താത്മാനം പ്രസന്നേ നരഹരിഷഠജിത് യോഗിനേ ദുഃപ്രഭാതാത് പ്രാജ്ഞം ശ്രീരംഗകാരി പ്രഭവ യതിപതേ പ്രാപ്തലക്ഷ്മീനൃസംഹാസ്ഥാനം സേവേജതീന്ദ്രം സകലഗുണനിധിം വിരരക്ഷീക്ഷതാരിം ശ്രീരംഗനാഥ ശഠഗോപയതീന്ദ്രദൃഷ്ടം ലക്ഷ്മീനൃസിംഹ ശഠജിത് കരുണൈകപാത്രം ശ്രീരംഗവീരരഘുരാട് ശഠഗോപഹൃദ്യം വേദാന്തദേശിക യതീന്ദ്രമഹം പ്രപദ്യേ കൃഷ്ണനർത്തനവദ്രമ്യം യസ്യ ഗീതാ പ്രബോധനം നൃസിംഹരാഘവാര്യം സംസാരസാരജ്ഞം ആശ്രജേ പുഷ്യനക്ഷത്രസഞ്ജാതം ഭരണാഭരതോപമം നൃസിംഹരാഘവാര്യം സംസാരസാരജ്ഞം ആശ്രജേ ശ്രീശ്വര ഉവാച മൃത്തോത്പുല്ലവിശാലാക്ഷം വിപക്ഷക്ഷയദീക്ഷിതം നിനാദത്രസ്തവിശ്വാണ്ഡം വിഷ്ണും ഉഗ്രം നമാമ്യഹം സർവൈരവദ്യതാം പ്രാപ്തം സബലൗഘം ദിതേ സ്തുതം നഖാഗ്രൈഹി ശകലീചക്രേ യസ്തം വീരം നമാമ്യഹം പദാവഷ്ടഭ്രപാതാളം മൂർധാവിഷ്ട ത്രിവിഷ്ടപം ഭുജപ്രവിഷ്ടാഷ്ടദിശം മഹാവിഷ്ണും നമാമ്യഹം ജ്യോതീംഷി അർക്കേന്ദുനക്ഷത്ര ജ്വലനാദീന്യനുക്രമാത് ജ്വലന്തി തേജസാ യസ്യ തം ജ്വലന്തം നമാമ്യഹം സർവേന്ദ്രിയൈഹി അപി വിനാ സർവം സർവത്ര സർവദാ യോജാനാതി നമാമ്യാദ്യം തമഹം സർവതോമുഖം നരവത് സിംഹവച്ചൈവ യസ്യ രൂപം മഹാത്മനഃ മഹാസദം മഹാതംഷ്ട്രം സംനൃസിംഹം നമാമ്യഹം എന്നാമസ്മരണാത് ഭീതാഃ ഭൂതവേതാള രാക്ഷസാഃ രോഗാദ്യാശ്ച പ്രണശ്യന്തി ഭീഷണം തം നമാമ്യഹം സർവോപിയം സമാശ്രിത്യ സകലം ഭദ്രമശ്നു ശ്രീരാജഭദ്രയാ ജുഷ്ട യസ്തം ഭദ്രം നമാമ്യഹം സാക്ഷാത് സകാലേ സംപ്രാപ്തം മൃത്യും ശത്രുഗണാൻവിതം ഭക്താനാം നാശയേദ്യസ്തു മൃത്യുമൃത്യും നമാമ്യഹം നമസ്കാരാത്മകം യസ്മൈ വിധായാത്മനിവേദനം ത്യക്തദുഃഖോകിലാൻ കാമാന് അശ്നന്തം തം നമാമ്യഹം ദാസഭൂതാഃ സ്വതസർവേ ഹ്യാത്മാനഃ പരമാത്മനഃ അതോഹമപിതേ ദാസഃ ഇതി മത്വാ നമാമ്യഹം ശങ്കരേണ ആദരാത് പ്രോക്തം പദാനാം തത്വനിർണയം ത്രിസന്ധ്യം യഃ പഠേത് തസ്യ ശ്രീർവിദ്യായുഷ്ട വർദ്ധതേ. ഓം നമോ ഭഗവതേ നരസിംഹായ നമസ്തേ തസ്തേ ദഭേ ആവിരാവിർഭവ വജ്രണഘവജ്രദംഷ്ടകർമാശയാൻ രംഭയ രംഭയ തമോഗ്രതഗ്രതസ്വാഹ അഭയമഭയമാത്മനി ഭൂയിഷ്ഠാ. ജയത്യാശ്രിതസന്ത്രാസ്വാന്തവിധ്വംസമോദയ പ്രഭാവാൻ സീതയാ ദേവ്യാ പരമവ്യോമഭാസ്കര കർപ്പാർ രാമഭിരാമയല്ലാൽ മറ്റും കർപ്പരോ പുഷ്പാമുതലാ പുല്ലരുംബാതി ഒന്നിന്ദ്രിയേ നർപ്പാലയോദ്ധിയിൽ വാഴും ചരാചരം മുറ്റവും നർപ്പാടുക്കിത്തനം മാൻമുഖനാർ വെച്ചനാട്ടുടെ ബുദ്ധിർബലം യശോധൈര്യം നിർഭയത്വമരോഗത അജാഡ്യം വാക്പടുത്വം ച ഹനുമത്സ്മരണാദ്ഭവേത്. ദേവലോകം ചേവലോകം ദേവലോകം ചൈവൈവ ദേവലോകം ദേവലോകം ചൈവാ ദേവലോകമിതി ദേവാ ലോകം ചൈവൈവ ചൈവ മനുഷ്യലോകം മനുഷ്യലോകമേവ ചൈവ മനുഷ്യലോകം ഏവ മനുഷ്യലോകം മനുഷ്യലോകം ഏവൈവ മനുഷ്യലോകം ച മനുഷ്യലോകം ഏവൈവ മനുഷ്യലോകം ച മനുഷ്യലോകം ച മനുഷ്യലോകം മനുഷ്യലോകം ചാഭ്യമിത മനുഷ്യലോകം മനുഷ്യലോകം ചാഭീ മനുഷ്യലോകമിതി മനുഷ്യ ലോകം ചാഭ്യമിത ചാഭിജയതി ജയത്യഭി ചാഭിജയതി അഭിജയതി ജയത്യഭ്യഭിജയതി ദേവാ ദേവാജയത്യഭ്യഭിജയതി ദേവാ ജയതി ദേവാ ദേവാജയതി ജയതി ദേവാവൈ വൈ ദേവാജയതി ജയതി ദേവാവൈ ദേവാവൈ വൈ ദേവാ ദേവാവൈ സാവിധേനീ സാവിധേനീർ വൈ ദേവാ ദേവാവൈ സാവിധേനീ വൈ സാവിധേനീ സാവിധേനീർ വൈ വൈസാവിധേനീരനൂച്ചാനൂച്ച സാവിധേനി വൈ വൈസാവിധേനീരനൂച്ച സാവിധേനീരനൂച്ചാനൂച്ച സാവിധേനീർ സാവിധേനീരനൂച്ച ജക്യം ജക്യമനൂച്ച സാവിധേനി സാവിധേനീരനൂച്ച ജക്യം സാവിധേനീരിതി സാവിധേനീ അനൂച്ച ജക്യം ജക്യമനൂച്ചാനൂച്ച ജക്യല്ലന ജക്യം അനൂച്ചാനൂച്ച ജക്യല്ല അനൂച്ചേത്യനൂച്ച യജ്ഞന യജ്ഞം യജ്ഞം പ്രജാപതി സ്തുത പ്രജാപതി തൂഷ്ണീം തൂഷ്ണീം പ്രജാപതി സ്തുത പ്രജാപതി തൂഷ്ണീം പ്രജാപതി തൂഷ്ണീം തൂഷ്ണീം പ്രജാപതി പ്രജാപതി തൂഷ്ണീമാധാരമാധാരം തൂഷ്ണീം പ്രജാപതി പ്രജാപതി തൂഷ്ണീമാധാരം പ്രജാപതിരുതി പ്രജാപതി തൂഷ്ണീമാധാരമാധാരം തൂഷ്ണീം തൂഷ്ണീമാധാരമാധാരം തൂഷ്ണീം തൂഷ്ണീമാധാരമാ ആധാരമാധാരമാധാരയതകാരമാധാരമാധാരയത് ആധാരമിത്യാധാരം ആധാരയതകാര യദാകാരയത്വസ്തുതോധാരയത് ആധാരയത്വതഃ അകാരയത്വസ്തുതോധാരയതകാരയത്വതോ വൈ വൈ തോധാരയതകാരയത്വതോ വൈ സത്തുതോ വി വീത് സത്തുതോ വി ദേവാ ദേവാ വീത് സത്തുതോ വി ദേവാ ഈ ദേവാ ദേവാ വി വി ദേവാജിക്കും ഞക്കും ദേവാ വൈ വി ദേവാജിക്കും ദേവാജിക്കും ഞക്കും ദേവാ ദേവാജിക്കുമെന്നത് യജ്ഞം ദേവാ ദേവാജിക്കുമെന്നോ യജ്ഞമെന്നത് യജ്ഞം യജ്ഞമെന്ന വിഷ്ണന് വിഷ്ണന്നത് യജ്ഞം യജ്ഞമെന്ന വിഷ്ണനില് അന്ന വിഷ്ണന് വിഷ്ണന്നെന്ന വിഷ്ണ്യത്തിന വിഷൻ അന്നെന്ന വിഷ്ണിത് അവിഷ്ണ്യത്തിന വിഷ്ണന വിഷ്ണ്യ തൂഷ്ണീം തൂഷ്ണീം ഇത വിഷ്ണന വിഷ്ണ്യ തൂഷ്ണീം തൂഷ്ണീം തൂഷ്ണീം ഞത്യ തൂഷ്ണീമാഘാരമാഘാരം തൂഷ്ണീം ഞത്യ തൂഷ്ണീമാഘാരം തൂഷ്ണീമാഘാരമാഘാരം തൂഷ്ണീം തൂഷ്ണീമാഘാരമാഘാരയത്യാഘാരയത്യാഘാരം തൂഷ്ണീം തൂഷ്ണീമാഘാരമാഘാരയതി ആഘാരമാഘാരയത്യാഘാരയത്യാഘാരമാഘാരമാഘാരയതിഘാരയത്യാഘാരമാഘാരയതിഘാരം ആഘാരയതിഘാരയത്യാഘാരയതിഘാരയതിഘാരയതിഘാരയതിഘാരയതിഘാരയതിഘാരയതിഘാരയതിഘാരയതിഘാരയതിഘാരയതിഘാരയതിഘാരയതിഘാരയതിഘാരയതിഘാരയതിഘാരയതിഘാരയതിഘാരയതിഘാരയതിഘാരയതിഘാരയതിഘാരയതിഘാരയതിഘാരയതിഘാരയതിഘാരയതിഘാരയതിഘാരയതിഘാരയതിഘാരയതിഘാരയതിഘാരയതിഘാരയതിഘാരയതിഘാരയതിഘാരയതിഘാരയതിഘാരയതിഘാരയതിഘാരയതിഘാരയതിഘാരയതിഘാരയതിഘാരയതിഘാരയതിഘാരയതിഘാരയതിഘാരയതിഘാരയതിഘാരയതിഘാരയതിഘ ജാഗ്രനോ ചാജ്ഞി അതോധാവിധേനീരഥോ അതോധാവിധേനീരേവൈവധാവിധേനീരഥോ അതോധാവിധേനീരേവ അധോജിത്യഥോ ൂക്ഷ അനക്കലു ഉക്ഷോ ലൂക്ഷോ നക്കിലക്കലു ഉക്ഷോ ഭവതി ഭവച്ചലു ഉക്ഷോ അക്കിലക്കലു ഉക്ഷോ ഭവതി അലു ഉക്ഷോ ഭവതി ഭവച്ചലു ഉക്ഷോ ലൂക്ഷോ ഭവതി യോജോ ഭവച്ചലു ഉക്ഷോ ലൂക്ഷോ ഭവതിയ ഭവതി യോജോ ഭവതി ഭവതിയ ഏവമേവം യോ ഭവതി ഭവതിയ ഏവം യജേവമേവം യോജദേവം വേദ വേ ദൈവം യോജദേവം വേദ ഏവം വേദ വേ ദൈവം വേദാധോ ഏ ദൈവം വേദാധോ േദാതോ തർപ്പയതി തർപ്പയത്യഥോ വേദ വേദാതോ തർപ്പയതി അഥോ തർപ്പയതി തർപ്പയത്യഥോ അഥോ തർപ്പയത്യേവൈവ തർപ്പയത്യഥോ അഥോ തർപ്പയത്യേവ അഥോജിത്യഥോ തർപ്പയത്യേവൈവ തർപ്പയതി തർപ്പയത്യേവൈനാ തർപ്പയതി തർപ്പയത്യേവൈനാ ൃപ്യതി പ്രജയാ പശുഭി പശുഭി പ്രജയാ തൃപ്യതി തൃപ്യതി പ്രജയാ പശുഭി പ്രജയാ പശുഭി പശുഭി പ്രജയാ പ്രജയാ പശുഭിർയോജ പശുഭി പ്രജയാ പ്രജയാ പശുഭിർയ പ്രജയേതി പ്രജയാ പശുഭിർയോജ പശുഭി പശുഭിർയേവമേവ്യ പശുഭി പശുഭിർയേവം പശുഭിരിതി പശുഭി മധ്യതയേവ യജ്ഞകം സമാദധാതി യസ്യ തൃതീയ ഭവനേ സോമോ തിരിച്ചേത അതിരാത്രം കുർവീതാതിരാത്രേ തിരിച്ചതേ സ്വൈദുഷ്പ്രജ്ഞാനം യജമാനം വാചേത പശവ ആദാഹ്യജൗതി ബൃഹത്സാമഭവതി ബൃഹത്വാജിമ ലോകാന്താധാരാ ഭാരതതാ പശവ ബൃഹദൈവാത്മീ പശൂ ിവിഷ്ടവതീഷു കുറവിഷ്ടോ വൈ ദേവാനാം പുഷ്ടം പുഷ്ടൈ വൈ നഗം സമർത്ഥയന്തി ഹോതുസ്തവനോന്നജന്തേ భూతానుషకూరతి పథ్యతయ్యతు సమాదధాతి పుంసాభించామి విదుషా ప్రజామాశుద్ధనం చోచనో రోచమాన శోభన శోభమాన కళ్యాణ ఓం. శ్రీయస్పతియాన భగవానుడయ అవతారమానది మిగవం ఉయర్ందు భగవద్ అవతారత్తి భగవానే కొండాడు పొడుదు పరిత్రాణాయ సాధూనాం వినాశాయ దుష్కృతాం ధర్మ సంస్థాపనార్థాయ సంభవామి యుగే యుగే ఎందు భగవద్గీతిలే 4వ అధ్యాయతిలే పరమాత్మా తనుడి అవతార రహస్యత్తి వెళ్ళిడుగిరాం. సాధుక్కళై నన్గు రక్షికరేం దుష్కృత్ వినాశనం పండుగిరేం இதற்காக ஒவ்வொரு யுகந்தோறும் அவதரிக்கிறேன் என்கிறார். பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம். இதுல ஒரு சகாரம் போட்டிருக்கான் பரமாத்மா. அதனுடைய தாத்பரியம் என்ன என்றால், சாது பரித்ராணம்தான் அவதாரத்திலே முக்கியமான பிரயோஜனம், துஷ்கிருத் விநாசனம் என்பது முக்கியமில்லை. சாது பரித்ராணத்திற்காகவே பகவான் அவதாரம் பண்றான், அதுதான் அவனுடைய முக்கியமான பிரயோஜனம் அவதாரத்திற்கு. துஷ்கிருத் விநாசனம் என்பது அதனூடே நடக்கக்கூடியது. துஷ்கிருத் விநாசனம் என்றால் துஷ்டர்களை சிக்ஷித்தல், வைகுண்டத்திலிருந்தே அவர்களை சிக்ஷிக்கலாம். சாது பரித்ராணமும் வைகுண்டத்திலிருந்தே பண்ணலாமே, அதற்காக ஏன் அவன் இறங்கி வர வேண்டும் என்றால், பக்தர்களுடைய ஹிருதயம் அவனை நேரம் சேவிக்க வேண்டும், அவனுடைய லீலைகளையெல்லாம் அனுபவிக்க வேண்டும், அவனை கண்கண்டு கழிக்க வேண்டும் ஆசைப்படுறதுனால பக்தர்களுடைய பிரார்த்தனையை மன்னித்து பரமாத்மா அவதாரம் பண்ணி பல லீலைகள்லாம் புரிகிறான். அதனால பகவத் அவதாரம் உயர்ந்தது, அதில் அவன் பண்ணும்படியான லீலைகள் மிகவும் சிறந்தது. இதை நாம் நினைத்தோமையானால் நமக்கு பிறவி இல்லை. அதனால இங்கே ராமாவதாரம் மிகவும் சிறந்தது. அப்படியேப்பட்ட அந்த அவதாரத்தை நாம நினைச்சவானா மறுபடியும் நமக்கு பிறவி இல்லை. பிறவி அறுத்து விடுகிறான் பரமாத்மா. ஜன்ம கர்மச்ச மே திவ்யம் ஏவம் யோவேத்தி தத்வதா ஜக்வா தேகம் புனர்ஜன்ம நைதி மாமேதி சோர்ஜுனா என்று கீதையிலே ஸ்பஷ்டமா பகவான் சொல்றான். என்னுடைய அவதாரம் திவ்யம், அவதாரத்திலே நான் பண்ணக்கூடிய லீலைகள் திவ்யம். இதை எவன் உள்ளபடி உணர்கிறானோ அவன் மறுபடியும் வந்து பிறக்க மாட்டான், என்னையே அடைகிறான் என்று சொல்றதுனால பகவத் அவதாரங்கள் எத்தனை எத்தனையோ அதை நாம் மனதார நினைக்கச்சே நமக்கு பிறப்பில்லை, பிறப்பை அறுத்து விடுகிறான் என்பதுதான் பரமசாரமான விஷயம். அவதார ரகசிய தத்துவவேதி பிரதிகந்தாதி பரம்பதம் திருதாம்னா. சுவாமி தேசிகன் சங்கல்ப சூரியோதயம் என்கிற நாடகத்திலே இதை தெளிவா உபதேசம் பண்ற. எவனொருவன் அவதார ரகசிய ஞானம் பெறுகிறானோ அவனுக்கு பகவானிடத்தில் அச்சஞ்சலமான சுதிருடமான பக்தி ஏற்படுறது. அந்த பக்தி நன்கு வளர வளர அந்த பகவானை விட்டு பிரியாத ஒரு நிலை, அவனிடத்தில் இந்த ஆத்ம சமர்ப்பணம் பண்ண வேண்டும் என்கிற எண்ணம் வந்து சரணாகதி பண்ணி மோட்சத்தை அடைஞ்சுடுறான். ஆக அவனுக்கு கிரமேண அவனை உயர்த்தி மோட்சத்துக்கு அதிகாரியாக ஆக்குகிறது இந்த அவதார ரகசிய ஞானம். அப்படி பரமாத்மா சதஷ்சத்வாதசே மாசே சைத்ரே நவமிகே திதௌ நக்ஷத்ரே அதிதி தெய்வத்யே சோச்சசம்ஸ்தேஷு பஞ்சசு கிரகேஷு கர்க்கடே நக்னே வாக்பதாவிந்துநாதஹ ப்ரோத்யமானே ஜகல்நாதம் சர்வலோக நமஸ்கிருதம் கௌசல்யாஜனயத்ராமம் சர்வலக்ஷண சம்யுதம் விஷ்ணோரர்த்தம் மகாபாகம் புத்திர வைக்ஷ்வாகவர்த்தனம். இக்ஷ்வாகு குலத்தை விருத்தி பண்ணி வைக்கக்கூடிய உத்தமனாய் அஸ்வமேத புத்திர காமேஷ்டி மகாயக்கியத்திற்கு பலனாய் பரமாத்மா പന്ത്രണ്ട് മാതങ്ങൾ പൂർത്തിയാണ് പിൽപ്പാട്. പുനർവസു നക്ഷത്രത്തിലെ ഉയർന്ന നവമി തിഥിയിലെ ഉയർന്ന ഐന്ത് ഗ്രഹങ്ങൾ ഉച്ചസ്ഥാനത്തില് ഇരിക്കച്ച് കർക്കട ലഗ്നത്തിലെ പരമാത്മ ആവിർഭവിച്ചരുളിനാൽ ഉയർന്ന നന്നാളിലെ ശ്രീരാമനവമി എന്ന് കൊണ്ടാടും. വരാഗമിശ്വരൻ എന്ന് ചൊല്ലുമ്പോഴാണ് ജ്യോതിഷ നിപുണർ അഴക എണ്ണാലെയേ ഒരു കണക്ക് ചൊല്ലുന്നത്. രാമൻ എപ്പോഴും മാറാതവൻ, കൃഷ്ണൻ മാരിന്റെ ഇരുപ്പാണ്. അത് എപ്പിടി തരുന്നത് അപ്പിന്നാ അവർ പിറന്ത തിഥിയേ പാരുങ്ങളേ എങ്കിലും ധ്രുവം ഹിറ്റ സതാം ചിത്രം നവഭിർ കുണിതം യഥ അനിത്യമസതാം ചിത്രം അഷ്ടാഭിർ കുണിതം യഥാന്ന്. രാമൻ പിറന്ത തിഥി നവമി, അത പെരുക്ക് ചൊല്ലേ ഒമ്പത്. നവമി എന്നാൽ ഒമ്പത്, ഒമ്പതോ ഒമ്പത് ഒമ്പത്, ഒമ്പത്തിരണ്ട് പതിനെട്ട് എട്ട് ഒന്ന് ഒമ്പത്, ഒമ്പത്തിമൂന്ന് ഇരുപത്തിയേഴ് ഏഴ് രണ്ട് ഒമ്പത്, ഒമ്പത്താറ് മുപ്പത്താറ് ആറ് മൂന്ന് ഒമ്പത്, ഒമ്പത്തഞ്ച് നാൽപ്പത്തഞ്ച് അഞ്ചനാറ് ഒമ്പത് ഒന്ന്. ഇപ്പിടി അത കൂട്ടി വരും തുകയിൽ നാം പാർത്തവയാണാൽ ഒമ്പതേ വരും. മാറാതവൻ ഒരേ ശീരായി ഇരിക്കക്കൂടിയവൻ രാമൻ. കൃഷ്ണൻ മാരിന്റെ ഇരുപ്പാണ്. ഒരുത്തി മഹനായി പിറന്ന് ഓരിരവിൽ ഒരുത്തി മഹനായി ഒളിത്ത് വളരെ എന്ന് നിന്റവാനില്ല നെഞ്ചം പോലെ അവർ ഒരിടത്തര ഇല്ല പേരുന്നിന്റെ ഇരുക്കാൻ പല ലീലകൾ അതിമാരുഷമാണ് ചേഷ്ടിതം കൃഷ്ണാവതാരത്തില്. അത് അവൻ പിറന്ന തിഥിയെ കാട്ടുന്നത് എന്ന് അഷ്ടമി എട്ട് അത പെരുത്തി കൊള്ളു. എട്ടോ എട്ട് എട്ട് എട്ട് രണ്ട് പതിനാറ് ആറ് ഒന്ന് ഏഴ് എപ്പോൾ ഇരുപത്തിനാല് നാല് രണ്ട് ആറ് എന്ന് ഇപ്പൊ എട്ട് ഏഴ് ആറ്. ഇത് വിഷമസംഖ്യയിൽ പേർ മാറുപെട്ട എണ്ണിക്ക അത് സമസംഖ്യ. രാമൻ സമമാനവൻ, കൃഷ്ണൻ വിഷമം മണ്ണിന്റെ എടുക്കുന്നവൻറതും ചെയ്യരുത് ഇതൻ മൂലമാക. ആകെ ഭഗവാൻ അവതാര കാലത്തിലേ അന്ത ഉത്തമമായ തിഥിയിലെ തോന്നി തന്നുടേ ഗുണത്തെ വെളിപ്പെടുത്തിനാൻ അടുത്ത നക്ഷത്രത്തിലെ പുഷ്യേജാതസ്തു ഭരത മീനലഗ്നേ പ്രസന്നധീഹി. ഉയർന്ന തെളിയുടെ ചിന്തയനായി മീനലഗ്നത്തിലെ പുഷ്യമീ നക്ഷത്രത്തിലെ ഭരതൻ കൈകേയിക്ക് തോന്നിനാൻ. അതുക്കടുത്ത് സാർപ്പേജാതൗതു സൗമിത്രി, സർപ്പങ്ങളെ തനക്ക് അധിഷ്ഠാന ദേവതയായുടേ നക്ഷത്രം അപ്പിന്നാ ആയില്യം. ഓരോരു നക്ഷത്രത്തിക്കോ അധിഷ്ഠാന ദേവത ഉള്ളു. നക്ഷത്രേഷ്ടീന്ന് വേദത്തിലെ അഗ്നിന്നപ്പാത് കൃത്തികാഹ നക്ഷത്രം ദേവമിന്ദ്രിയം എന്ന് ആരംഭിക്കുന്നത് ഇന്ന് മന്ത്രത്തെ ഉദകശാന്തിയിലെയും ജപിപ്പാറുകൾ യജ്ഞം പണ്ണ മഹാൻകൾ ഇന്ന് ഇഷ്ടി വിശേഷമായ പണ്ണുമാർക്ക് നക്ഷത്രേഷ്ടീന് പേർ. എല്ലാ നക്ഷത്രങ്ങളും ഇങ്ങനെ ദേശപ്പെടുകിന്ന അവയവികളുടെ ഫലം യാറതക്ക് ദേവത അത് എന്ന ഫലനെ കൊടുക്കും ചൊല്ലുന്നത് മന്ത്രം. അപ്രിയപ്പെട്ട ദിവ്യമാണ് അന്ത നക്ഷത്രേഷ്ടീനെ പാർക്കിച്ച് ആയില്യ നക്ഷത്രത്തിക്ക് ദേവതകളായിരിക്കൂടിയവർ സർപ്പജാതി സർപ്പങ്ങള്. അതിനാലതാണ് ശീരി ഉഴക്കൂടിയവൻ ലക്ഷ്മണൻ ആദിഹേഴർ ഇവിടെ അംശമാനതിനാല് വരിഷിയാക പുനർവസു പുഷ്യം ആയില്യം എങ്കിൽ നക്ഷത്രത്തിലെ തോന്നിനാറുകൾ സർവേ വേദവിധ ശൂറാഹ സർവേ ലോകഹിതേരതാഹ സർവേ ജ്ഞാനോപസമ്പന്ന സർവേ സമുദിതാ ഗുണൈഹി. വാൽമീകി ഇന്ന് പതിനെട്ടാം സർഗത്തിലേയേ അവതാര സർഗം ഇത്. ഇന്ന് സർഗത്തിലേയേ അവരുടെ മഹാജ്ഞാനികളിൽ കൊണ്ടാടുന്ന ഏതിലെ നിഷ്ണാതരുകൾ അവർ സർവേ വേദവിദശൂറാഹ. ഇന്ന് നാല് കുമാരനും രാമലക്ഷ്മണ ഭരത ശത്രുഘ്നാൽ നാലു പേരും വേദവിത്തുക്കൾ, പൂർണ്ണമായി വേദാധ്യയനം വേണ്ടവർ. വേദാധ്യയനം നാമക്കും എന്ന് കേൾവി കേട്ടിട്ടുണ്ട്. വേദ അക്ഷരരാശി ഗ്രഹണം എന്ന് എഴുതുക. വേദ അക്ഷരക്കൂട്ടങ്ങളെ ഗ്രഹിത്തൽ എന്ന ആചാര്യനുക്കെതിരില് പോയി ഉക്കാർന്നു കൊണ്ടു അവർ എപ്പടി ഉച്ചാരണം പണ്ടോ അതേ പ്രകാരം ഉച്ചരിച്ച് ഗ്രഹിക്ക വേണ്ടിയ ഒരു കഷ്ടമായ വിദ്യ. അതിനാലതാണ് സാവിദ്യ ഉത്തമ വിദ്യ വേദവിദ്യ സമീരിത. എന്ത വിദ്യ ഉത്തമമായ വിദ്യ അപ്പടിന്നാ വേദവിദ്യതാണ് ഉത്തമമായ വിദ്യ എന്ന് ശാസ്ത്രം ഉദ്ഘോഷിക്കുന്നത്. അതിനാ ഉത്തമോത്തമമായ വിദ്യ ശ്രമപ്പെട്ട് സമ്പാദിക്ക വേണ്ടിയതാക ശൂയതേ ഇതി ശ്രുതിഹീന് കേട്ട് കേട്ട് അധ്യയനം വേണം. ആചാര്യൻ എതിർക്ക് ഹൃദയച്ചത് അപ്പിന്നേർ ഇയോ പാത്തുന്ന ശിഷ്യൻ അവർക്ക് ശരിയായി കൊള്ളേന്ന ആചാര്യൻ അടിപ്പർ അതുക്കാ ഭയന്നുണ്ട് അവർ എതിർക്ക് ഹൃദയച്ചത് അപ്പിന്നേർ இவன் தான் எருது குதிரைய வச்சதுன்னு இவனுக்கு வேதம் வருவோம். ரெண்டும் கேட்கச்சே ஒரே மாதிரி இருக்கிறது, ஆனா வேதம் வராது. இந்த மாதிரி அனவதானம் சொல்வார்கள். உன்னிப்பில்லாமல் எங்கேயோ மனசெழுச்சுண்டு எங்கேயோ செவிப்புலனை பறிகொடுத்து வேதாத்தியனம் பண்ண முடியாது. அவர் என்ன சொல்றாரு, அவர் உதடு எப்படி அசைகிறது, எப்படி சொல்றேன்றத பார்த்து சொன்னாலும் எவரும் பேரும் பேரும் பேரும் பேரும் பேரும் கனகம்பம்னே வேர். இதை எப்படி எழுதுறது, எழுதி மனப்பாடம் பண்ண முடியுமா? அதனால இதை ஒருத்தர் சொல்லச்சே, இந்த சந்தி பிடிபடணும்னா 15 நாள் உதப்பட்டாலும் பிடிபடாது. அதனால ஆச்சாரிய முதுக குடியை சொல்லி ரெண்டு கையும் இப்படி கோத்துண்டு உதைப்பார்கள். ஏன்னா கடினமான சந்தி, அப்படியேப்பட்ட சிரமப்பட்டு சம்பாதிக்க வேண்டிய வித்தியை வேத வித்தி. அப்படியேப்பட்ட சர்வே வேதவித சூரா, அந்த 4 பேர் இருக்கிறார்களே வேத வித்துக்கள்னு கொண்டாடுற நல்ல ஞானமுடையவர்கள், அத்திர சஸ்தாதிகளிலே கைபேர்ந்து விளங்கக்கூடிய மகான்களாய் விளங்குகிறார்கள். இதுல பால்யா பிரபதி சுஸ்னிக்தா லக்ஷ்மணோ லக்ஷ்மி வர்த்தனா, லக்ஷ்மணா லக்ஷ்மி வர்த்தனா பால்யா பிரபதி சுஸ்னிக்தா, இளைய பெருமாள்னு பெயர் லக்ஷ்மணனுக்கு. அவன் எப்பொழுதும் ராமனை விட்டு பிரிந்ததே கிடையாதான். எப்போ ஸ்னிக்தா சுஸ்னிக்தான்ற ரொம்பவும் நெருக்கம். அப்போ அவன் என்ன கொண்டாடுறார் வால்மீகி, லக்ஷ்மி வர்த்தனான், லக்ஷ்மியை விசேஷமாக உடையவன், தன்னிடத்திலே லக்ஷ்மியை விருத்தி பண்ணிக் கொண்டவன், லக்ஷ்மி சம்பன்னனாயிருக்கக்கூடியவன். அப்ப எது லக்ஷ்மீகரம் ஒருவருக்கு, எது ஐஸ்வர்யம் அப்படின்னா, பகவானுடைய சரணாரவிந்தங்களிலே நித்திய கைங்கரியம் ஏற்படுவதுதான் ஐஸ்வர்யம். மீதி உலகத்தில் எதுவா இருந்தாலும் அழியக்கூடியது. அழியாத ஐஸ்வர்யம் எதுன்னா நித்திய கிங்கரதாம் பிரார்த்தையே, அவனுடைய திருவடியிலே வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம். அகம் ஆத்மா ந தேகா அஸ்மி விஷ்ணு சேஷோ அபரிக்ரஹா தமேவ சரணம் பிராப்தா தத் கைங்கரிய சிகீர்ஷய. சுவாமி தேசிகனுடைய அழகான வாக்கு இது. அகம் ஆத்மா, அகம் ந ஆத்மா ந தேகா அஸ்மி, நான் சரீரம் அல்ல. அவன் பொருட்டு அவன் திருவடியில நித்திய கைங்கரியம் பண்ணுவதன் பொருட்டு. அதனால பட்டுரீதி கொல்லிய வையராமா என்கிற கிருதியிலேயும் தியாக பிரம்மம் அவனுடைய திருவடியில கைங்கரியம் பண்ண வேண்டும், அவனுக்கு பட்டுவாய் இருக்க வேண்டும் என்பதைத்தான் பிரார்த்திக்கிறார். அவனிடத்தில் சேவகா விருத்தி, அதுதான் இந்த ஆத்மாவுக்கு என்ன சொரூப லட்சணம். கைங்கரியம் தான் சொரூப லட்சணம். அது அழகா சொல்ற, எருது பரதேசம் போனா போலேன்னு. எருது ஒரு விவசாயத்தில் ஒரு எருது, அதை போட்டு சித்திரவதை பண்றான். அவன் முனையில ஓட்டுறான், ஏர் உழறான், மறுபடியும் கவலையில கட்டுறான், வண்டியில பூட்டுறான், சித்திரவதை. அது பார்த்தது இவனிடத்துல இனிமேல் இருக்கக்கூடாது, எங்கேயாவது ஓடி போடணும்னு தீர்மானம் பண்ணி. அந்த எருது நல்ல பௌர்ணமி நிலவு, அர்த்தராத்திரி கொட்டகையிலிருந்து துன்ப அறுத்துந்து பக்கத்து ஊருக்கு ஓடி கொடுத்தது. அந்த ஊர்ல ஒரு விவசாயி, அவனுக்கு 10 ஏக்கரா நிலம், அவனிடத்துல ஒரு மாடுதான் இருந்தது, இன்னொரு மாடு கிடைக்கல உழறதுக்கு. பார்த்தான் புதுசா ஒரு மாடு வந்து மேயரும், அதான் இனாமா வந்த மாட்டை நிலாவில கட்டி ஓட்டுனார். சுலபமா கிடைச்சிருச்சு மாடு, தன் மாட்டோட அதை சேர்த்தான். ரெண்டு மாட்டையும் பூட்டி ராத்திரியோட ராத்திரியா எல்லா நிலத்தையும் உழ ஆரம்பிச்சுதான், அடிக்க ஆரம்பிச்சுதான் அந்த எருது. அந்த எருது அவனிடத்துல இருந்தாலாவது ஆகாரம் போடுவான். இவன் அடியோட ஒண்ணுமே போடனே சித்திரமதை பண்றான். இது பார்த்தது அவன் பூட்டை அவுத்து விட்டானோ இல்லையோ, யதாஸ்தானம் ஓடி வந்து அந்த கொட்டகையிலேயே நின்றுருச்சு. அப்ப அது நினைச்சது, நாம எங்கேயாவது போனா எருதா இனமகான அர்ச்சனை பண்றதா யாராவது உண்டா, எங்க போனாலும் நம்ம தலைமையில கைங்கரியம் அப்படின்னு எழுதி வச்சிருக்கு. அந்த எருதுன்றது எங்க போனாலும் அதுக்கு கைங்கரியம் தானே, அதுபோன்று இவனுக்கு இங்கேயும் கைங்கரியம், அவனிடத்திலேயும் கைங்கரியம். அந்த முத்ததையிலே அவன் திருவடியிலே கைங்கரியம் என்றான். இங்க நாமோ மத்தியவர்த்தின் பெயர். இங்கே ஒரு வரையறைக்கு உட்பட்டு காலத்துக்கு உட்பட்டு கட்டுப்பட்டு பலவிதமான கைங்கரியங்களை நாம பண்றோம். அங்கேயோ ஸ்வேச்சா கைங்கரியம். இளைய பெருமாள் லட்சுமணன் பகவானுடைய திருவடியில அனவரதம் கைங்கரியம் பண்ணான், இடையராது. அதனாலதான் லக்ஷ்மி வர்த்தனஹா என்று சொல்றார். அதுதான் உத்தமமான ஐஸ்வர்யம். இந்த நான்கு குமாரர்களும் நான்கு வேதங்கள் போல அந்த கிரகத்திலே அழகாக சஞ்சாரம் பண்ணுகிறார்கள். தர்ம அர்த்த காம மோட்சங்கள் நான்கும் அந்த கிரகத்திலே சஞ்சரிக்கின்றன. இதை பார்த்து பரம சந்தோஷம் தசரதனுக்கு. தூயமெல்லறியவை பொழிந்து தோன்றினால் சேயிடை விஷும்பிடை திரியும் சாரணர் நாயகன் இவன் கொல் என்று அயிர்த்து நாட்டமோர் ஆயிரம் இல்லை என்று அயிர்ப்பு நீங்கவே. கம்பராவுடைய மன்னர் கம்பராமாயணத்துல இங்க தசரதனுடைய பெருமையை வர்ணிக்கிறான். அழகா சிம்மாசனத்துல உட்கார்ந்துருக்கானா, ஆகாச மார்க்கமா சாரணர்கள் சொல்லக்கூடிய தேவதைகள் போகிறார்கள். அவர்கள் இந்த தசரதனை மேலேந்து பார்த்தார்களாம். ஒரு சந்தேகம் வந்துருத்து அவர்களுக்கு. இப்பதானே இந்திர லோகத்துல இந்திரனை பார்த்துட்டு வரோம், இங்க ஒரு இந்திரன் உட்கார்ந்துருக்கானே என்று சந்தேகம். உடனே அவர்கள் தீர்மானம் பண்ணார்களாம், இந்திரனாயிருந்தால் உடம்பில ஆயிரம் கண்கள் இருக்க வேண்டுமே, அது இல்லையே அதனால இந்திரன் இல்லை, இந்திரனை போல் மற்றொருவன் தீர்மானம் பண்ணார்கள். அதனால இந்திரனை அமராவதினு வால்மீகி அமராவதி பட்டணத்தை இந்திரன் எப்படி பரிபாலனம் பண்றானோ அந்த மாதிரி தசரதன் அயோத்தியை பரிபாலனம் பண்ணான்னு சொன்னதை கம்பன் ரொம்ப சமத்காரமா அந்த சாரணர்கள் பார்த்து இந்திரன் நினைத்து இந்திரன் இல்லை இந்திரனை போல ஒருவன் என்று அவர்கள் தீர்மானம் பண்ணார்கள் சொல்ற அழகை நாம் இங்க கவனிக்கணும். அவ்வளவு ஆனந்தத்தோடு அவன் இருக்குச்சே, குழந்தைகளுக்கெல்லாம் அடுத்தது கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு அவனுக்கு ஆசை. அதனால அசராஜா தசரதா தேஷாம் தாரக்ரியாம் பிரதி சிந்தையாவாச தர்மாத்மா சோபாத்யாய சபாந்தவ சத்ய சிந்தையமானஸ்ய மந்திரி மத்தியே மகாத்மனஹ அப்யாகச்சல் மகாதேஜாக விஸ்வாமித்ரோ மகாமுனிஹி. இந்த வருகணும் ராமாவதாரம் மங்களம், அதை காட்டிலும் பரம மங்களம் சீதா கல்யாணம். அதனாலதான் அசப்த பிரயோகம் இங்க அசராஜா தசரதா. இந்த அச என்கிற சப்தம் இருக்கே, இது மிகவும் உயர்ந்த சப்தம், ஓங்காரத்துக்கு துல்லியமான சப்தம் இந்த அச. அச என்றால் சம்ஸ்கிருதத்துல பிறகு அர்த்தம். அந்த பிறகு என்கிற அர்த்தத்தை காட்டக்கூடிய இந்த அசப்தம் மங்களவாசகம் என்று இங்க பிரம்மசூத்திர பாஷ்யத்திலே ஆனந்த தீர்த்தர் மத்வாச்சாரியர் மத்துவ பாஷ்யத்தில மங்களவாச்சகம்னு வியாக்கியானம் பண்ணி காட்டுகிறார். இங்க விசேஷமா சாதன சதுஷ்டயானந்தரம் பிரம்ம விசாரம் என்பதை ஆதிசங்கர பகவத்பாதர் பிரம்மசூத்திர பாஷ்யத்திலே எடுத்து காட்டுகிறார். எம்பெருமானார் பாஷ்யகாரர் பிரம்மசூத்திர பாஷ்யத்திலே ஸ்ரீபாஷ்யத்திலே கர்ம விசாரத்திற்கு பிறகு பிரம்ம விசாரம் என்று அனந்தரபாவினி என்று காட்டுகிறார். கர்ம விசாரமான பிற்பாடு பிரம்ம விசாரம் என்று. இப்படி திரிமதாச்சாரியர்களும் ஒவ்வொரு கருத்தை இந்த அசப்தத்திற்கு வெளியிடுகிறார்கள். அத சாஸ்திர ரீதியா நாம் ஆராய்ந்து பார்த்தால் இந்த அசப்தம் மங்களமான சப்தம். ஏன்னா ஆரம்பத்தில ரெண்டு சப்தங்கள் தோன்றின. எது எது? துவாவேதௌ பிரம்மணப் புறா கண்டம் பித்வா விதிரியாதௌ தஸ்மான் மாங்கலிகா உபௌ. எது எது? ஓங்காரஸ்தப்தத்து. ஓங்காரமும் பிரணவமும் அதசப்தமும் பிரம்மத்தினுடைய கண்டத்தை பேதித்துக் கொண்டு தோன்றின. அது பிரம்மணப்புற. அது ரெண்டும் எப்படியப்பட்டது அப்படின்னா தஸ்மான் மாங்கலிகா உபௌ. ரெண்டுமே மங்கள சப்தம். அதனால இந்த அதசப்தம் மங்களத்தை காட்டுகிறது. இப்ப ராமாவதாரம் மங்களம், அதை காட்டிலும் பரம மங்களம் சீதா கல்யாணம் ஆனதுனால அசராஜா தசரதா. பின்னால பறந்த விபீஷண சரணாகதி கட்டத்தில எல்லாரும் பேசுகிறார்கள். ஒவ்வொருத்தர் பேசினார், ஜாம்பவான் பேசினார், அங்கதன் பேசினார், மைந்தன் என்பவர் பேசினார், சரபர் என்றவர் பேசுறார், சுக்ரீவன் பேசினார், எல்லாத்தையும் ராமன் கேட்டுட்டே இருக்கான். கடைசியில ஆஞ்சநேயன் பேசுறான். இவர்களுடைய பேச்செல்லாம் பூர்வபக்ஷம், ஆஞ்சநேயனுடைய பேச்சு சித்தாந்தம். அவர்களுடைய பேச்செல்லாம் சாமானிய பேச்சு, ஆஞ்சநேயனுடைய பேச்சு மங்களமான பேச்சு. அதனால மங்களமான பேச்சாகிற ஆஞ்சநேயனுடைய பேச்ச ஆரம்பிக்கிச்சு வால்மீகி அந்த பதம் போடுற அத சம்ஸ்கார சம்பன்னஹா ஹனுமான் சஜீவோத்தமர். அத சம்ஸ்கார சம்பன்னஹா, சம்ஸ்கார சம்பன்னனான ஆஞ்சநேயன் அவர்கள் பேசின பிற்பாடு பேசினால்னு பொருள். அவர்கள் பேச்செல்லாம் அமங்கலமானது, ஆஞ்சநேயனுடைய பேச்சுதான் மங்களமானதுன்றதையும் இந்த அபிஷப்தமானது காட்டுறதுன்றத நான் உணரணும். அதனால இந்த அபிஷப்தம் மங்கள வாசகம், உயர்ந்த சீதா கல்யாணம் பரம மங்களமான விஷயமானதுனால அதை தெரிவிக்க அபராஜா தசரதா தேஷாம் தாரக்ரியாம் பிரதி சிந்தையாமாத தர்மாத்மா உபாத்யாய சபந்தவா. பந்துக்கள்லாம் அமர்ந்திருக்கிறார்கள், புரோஹிதாள்லாம் இருக்கிறார்கள், அமாத்திய வரியர்கள். இவர்களுக்கு இடையிலே கல்யாணத்தை குறித்து பேசிச்சே ஒரு விதமான அழைப்பும் இல்லாமல் அந்த இடத்துல விஸ்வாமித்ரோ மகாமுனி அத்யாகச்சல் மகாபேஜா. இந்த விஸ்வாமித்ர சப்தத்துக்கு முன்னையும் பின்னையும் எப்பொழுதும் அடைமொழி இருக்கும். ஏதாவது ஒரு விசேஷம்ன்றது முன்னையாவது இடுவார்கள், பின்னையாவது இடுவார்கள். விஸ்வாமித்ர சப்தம் வந்துருத்தோம்னா முன்னையும் பின்னையும் இருக்கும். என்ன, அப்படியேப்பட்ட தபோதரர் அவர். அவர் சிரமப்பட்ட மாதிரி யாரும் படவில்லை, அவ்வளவு சிரமப்பட்டவர். தபஸ் பண்ணி உயர்ந்த சக்தி சம்பாதித்த மகானவர், உயர்ந்த தாத்தா வாரி வாரி கொடுத்தவர், வந்து அடைந்தவர்களை அடைந்தவர்களுக்காக சரணாகத ரட்சணம் பண்ணவர். அதனாலதான் அந்த விஸ்வாமித்ர குலோத்பூதரான சுவாமி தேசிகன் சரணாகதி சாஸ்திரத்தை மிகவும் விசேஷமாக ரகசிய திரைதாரம் என்கிற கிரந்தத்திலே அழகாக அருளி செய்தார். என்ன அது, சட்ட புஸ்தகம். சரணாகதிக்கே ஒரு சட்ட புஸ்தகம் எதுன்னு கேட்டா ரகசிய திரைதாரம் சொல்லும்படியான ரகசியம். அந்த குலத்திலே தோன்றியவரானதனால விஸ்வாமித்திரனும் அந்த குணம் படைத்தவர். அவர் வாசல்ல வந்து நின்றுக்கிறார், உள்ள ஆள அனுப்பிச்சுட்டார், தான் வந்திருக்கிறது தெரியப்படுத்துறார். பாருங்க, அந்த சமயத்தில் வால்மீகி வரலாம், எத்தனையோ மகர்ஷிகள் காட்டில் இருக்கிறார்கள், சரபங்கர் அகஸ்தியர் போன்ற மகர்ஷிகள்லாம், அவர்கள் ஒத்திருமே வரல, விஸ்வாமித்திரன் மாத்திரம் இந்த இடத்துக்கு வருவானே. காரணம் ஏதாவது இருக்க வேண்டும். என்ன இருக்கலாம் அப்படின்னா, பூர்வத்தில் இதே இக்ஷ்வாகு வம்சத்தில் ஹரிச்சந்திரன் பரிபாலனம் பண்ணின்றான். அந்த ஹரிச்சந்திரன் பரிபாலனம் பண்ற சமயத்தில் தேவலோகத்தில் இந்திரன் ஒரு வித்வத் சபையை ஏற்பாடு பண்ணியிருந்தான். அப்ப எல்லா மகர்ஷிகளும் அங்கே அமர்ந்திருக்கிறார்கள். அந்த சதஸ் நடத்துவதற்கு வசிஷ்டரை அத்தியக்ஷராக பிரார்த்தித்திருந்தான் அவன். எல்லா மகர்ஷிகளும் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள், தூரத்தில் விஸ்வாமித்திரன் உட்கார்ந்திருக்கார். இந்த வசிஷ்டர் என்ன பண்ணார், பூலோகத்தில் ஹரிச்சந்திரனுக்கு புரோஹிதரானதனால அவனுடைய ஜென்மதினம் அவனுக்கு விசேஷமா ஆயுஷ்வமாதிகள்லாம் நடத்தி வைத்து அவனால் சத்கரிக்கப்பட்டு அவன் போர்த்த பொன்னாடையோட விசேஷ சத்காரத்தோட நேர அந்த இந்திரசபைக்கு வந்தார். வந்து இந்திரனுக்கு பக்கத்தில் அமர்ந்தார். இந்திரன் அவரை கிட்ட நெருங்கி கேட்கிறான், சுவாமி இதெல்லாம் யாரால் கொடுக்கப்பட்ட சத்காரம்னு கேட்டான். அவரும் சத்யசந்தன் ஹரிச்சந்திரனால் கொடுக்கப்பட்டது என்று அவரிடத்தில் இந்திரனிடத்தில் சொல்லிட்டு இருக்கார். இவர்கள் ரொம்ப நிதானமா மெதுவா பேசுகிறார்கள். தூரத்தில் உட்கார்ந்துருக்கார் விஸ்வாமித்திரன். அவர் இவர் ரெண்டு பேரும் பேசுறத பார்த்தா பிடிக்கல அவருக்கு, வசிஷ்டரை கண்டா பிடிக்காதவருக்கு. அதனால அவர் என்ன பண்ணார், அங்கேருந்து எழுந்தார். ஏ இந்திரா, வசிஷ்டர் சொல்றது தப்பு அப்படின்னு. உடனே இந்திரன் பார்த்தார், விஸ்வாமித்ர மகரிஷே அவர் சொல்றதே தேவர் காதல விழுந்திருக்காது, அவர் சொல்றது தப்புன்னு சொல்றீரே, காதல விழாதே, ரொம்ப ரகசியமானா சொன்னார் அப்படின்னா. உடனே விஸ்வாமித்திர சொல்றார், அவர் என்ன சொன்னார்னு எனக்கு தெரியணுமா, அவர் எது சொல்லி இருந்தாலும் தப்புன்னு. அப்படின்னா அந்த விஸ்வாமித்திரருக்கு வசிஷ்டரிடத்துல எவ்வளவு க்ஷாத்திரம்ன்றது தெரியுது. உடனே இவன் கேட்கிறான், இந்திரன் சத்யசந்தன் ஹரிச்சந்திரன் சொன்னார், இது தப்பான்னு கேட்டார். உடனே விஸ்வாமித்திரர் சொல்றார், தப்பா தப்பு நர அப்படின்னாரு. இந்த ஆந்திர தேசத்து தெலுங்குல ஒரு அழகான பிரயோகம், தப்பு இல்ல தப்பு நரன்னர், ஒரு தப்பு இல்ல ஒன்றரை தப்பு நேரவர் அப்படின்னா ஒரு தப்புன்றது சுத்தமல்லையோ, அதனால இந்த இடத்துல தப்பு நரன்னர். சத்யசந்தன் இல்ல, அவர் சொன்னதுனால இல்ல, அதனை சத்யவான் இல்லை என்பதை நான் நிரூபணம் பண்ணுவேன்னு சொல்லி அவரிடத்துல கொண்ட க்ஷாத்திரத்தினால பூலோகத்துக்கு வந்து ஹரிச்சந்திரன் படாத பாடு படிச்சு விட்டார். போ போ நாகரிகா சர்வே சுருணுத்வம் வச்சனம் மமா. காசி மாநகரத்துல அவன் திக்கு தெரியாமல் நின்று எல்லாரையும் விற்று இடுகாட்டிலே நின்று அவஸ்தப்பட்டான். பிற்பாடு அவன் மன்னிக்கப்பட்டான். இருந்தாலும் விஸ்வாமித்திரன் தான் பண்ண தவற்றை உணர்ந்தார். எல்லா தேவத்தைகளும் அனுகிரகம் பண்ணார்கள். இருந்தாலும் அவர் மனசுல ஒரு உறுத்தல், ஒரு உத்தம தம்பதிகளை பிரிச்சுட்டோம். தம்பதிகளை பிரிக்கிறதுன்றது சொல்லுவ லோகத்துல வதுவராளை சேர்த்து வைத்து கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் லோகத்துல ரொம்ப கஷ்டமான காரியம். இவ்வளவு பிரிச்சமே இதுக்கு பிராயச்சித்தம் என்ன அப்படின்னா, ஒரு வதுவராளை சேர்த்து வைத்து ஒரு கல்யாணம் பண்ணி வைத்தால் அந்த ஹரிச்சந்திரனை பிரித்த தோஷம் நிவர்த்தியாகும்னு தீர்மானம் பண்ணார். சர்வ காலத்தையும் உணர்பவனான விஸ்வாமித்திரன் இதே வம்சத்துல சர்வேஸ்வரன் பகவான் நாராயணன் ராமனாய் அவதாரம் பண்ண போறான். மகாலட்சுமி ஜனக குலத்திலே சீதையாய் அவதரிக்க போகிறாள். இவர்கள் ரெண்டு பேரையும் சேர்த்து வைத்து கல்யாணம் பண்ணி வைத்து நாம் கிருதார்த்தர் ஆக வேண்டும்னு தீர்மானம் பண்ணார். அந்த நாளை எதிர்நோக்கின்னு இருந்தார். இப்ப தசரதன் கல்யாணத்துக்காக பேச்ச ஆரம்பிச்சுட்டான். உடனே பார்த்தார், பிள்ளை பெற்றெடுக்கிற வரையில் தான் உன் பொறுப்பு, கல்யாணம் பண்ணி வைக்கிறது என்னுடைய பொறுப்புன்னு சொல்ற மாதிரி அத்தியாகச்சல் மகாதேஜா விஸ்வாமித்ரோ மகாமுனி என்று கல்யாணத்தை நடத்தி வைக்கிறதுக்காக விஸ்வாமித்ர மகரிஷி அங்கே எழுந்திருந்தார். அவர் வந்தவுடனே யதாமிரதாப்தி யதாவருஷமனூதகே யதாசதிருஷதாரேஷு புத்திரஜல்வா பிரஜத்தியவை பிரதஷ்டஸ்ய யதாலாபோ யதாஹர்ஷோ மகோதய கஞ்சதே பரமம் காமம் கரோமி கிருஹர்ஷித பாத்திரபூதோசி தே பிரம்மன் திருஷ்டியா பிராப்தோசி மானதா. ஒரே ஸ்தோத்திரம். இந்த தசரதன் இருக்கானே, அவர் பிரம்மரிஷி வந்தவுடனே சாஸ்திரம் சொல்றது, யாராவது பெரியோர்கள் ராஜபடியில வந்து நின்றா என்னடா ஊர்த்தம் பிராணாக உத்கிராமந்தினி, இங்க இருக்கிற பிராணம் கொஞ்சம் கொஞ்சமா வெளியில போறது. உடனே ஒருத்தர் கேட்டார், பெரியோர்கள் வருது பிராணம் போறதுக்கு தானு, ஏன்னா பெரியோர்கள் வாசல்ல வந்து நிக்கச்சே பிராணம் கொஞ்சம் கொஞ்சமா கிளம்புறதுன்னு சொன்ன அதுக்குதானா பெரியோர்கள் வருகிறார்கள்னு கேட்டார். அப்படி பொருள் அல்ல, பெரியோர்கள் வரச்சே விழுந்து சேவித்து அவர்களுக்கு சுஸ்வாகத்தம் சொல்லாமல் ஒருவன் வாழா இருக்கிறான் பாருங்கோ, அவனுடைய பிராணம் போறது. எவன் எழுந்து சென்று அவர்களை வரவேற்று உபசரிக்கிறானோ அபிவாதன சீலஸ்ய நித்தியம் விருத்தோபசேவின சத்வாரி தஸ்ய வர்த்தந்தே ஆயுர் வித்யா யசோபலம். மனுஸ்மிருதியில சொல்ற, பெரியோர்களை வணங்கி வழிபட்டு சேவிக்கக்கூடியவனுக்கு நான்கு விருத்தி அடைகிறது, ஆயு வித்யா யசா பலம். பூர்ண ஆயுஷோடு இருக்கான், நல்ல கல்வி கல்விமானாய் திகழ்கிறான், கீர்த்தி நல்ல பலமும் இருக்கிறது. இது மொத்தம் மகத ஆசீர்வசன பலத்தினாலேயே கிடைக்கிறது. அதனால மகான் எழுந்தருளினர், அவரை ஸ்தோத்திரம் பண்றான். ஒரு குடம் அமிர்தம் கிடைச்ச மாதிரி இருக்கு, மரித்தவர்கள் படித்து வந்த மாதிரி இருக்கிறது, குழந்தையே இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறந்த மாதிரி இருக்கு, நஷ்டத்தையே அடையக்கூடியவனுக்கு லாபம் ஏற்பட்ட மாதிரி இருக்கு, மழை இல்லாத இடத்துல மழை பொழிஞ்ச மாதிரி இருக்கிறதே. சுவாமி தேவரீர் திருவடியால் ஆக்கியாபிப்பதையெல்லாம் சிறசுனாலும் செய்ய காத்துன்னு இருக்கேன், எதை வேணாலும் சொல்லலாம் என்று விசேஷமா அவரை ஸ்தோத்திரம் பண்றான். ஸ்தோத்திரம் பண்ண இசி ஹிருதய சுகம் விஷமூய வாக்கியம் ஸ்ருதி சுகம் ஆத்மவதா விநீத முக்தம் பிரதித குண யசாக குணைர் விசிஷ்டாக பரமரிஷி பரமௌஜகாம ஹரிஷம். இந்த விஸ்வாமித்திரர் அல்ப சந்தோஷி அல்ல, ஸ்தோத்திரம் பண்ணா உடனே அதுக்காக மயங்கி போடுறவர் இல்ல. அப்படியே விஸ்வாமித்திரருக்கே ஆனந்தம் ஏற்பட்டு கொடுத்தான். பரமரிஷி பரமம் ஜகாம ஹரிஷம், அது எப்படி இருக்கு அப்படின்னா, ஸ்ருதி சுகம் ஆத்மவதா இனித முக்தம், காதுக்கு இனிமையா இருக்கு. காதுக்கு இனிமையான சப்தம் எதுன்னு, வேதம் தான். வேதத்தை கேட்கச்சே அர்த்தம் தெரியாவிட்டாலும் அது நமக்கு எப்படி நன்மையை உண்டாக்குறதோ சுகத்தை உண்டாக்குறதோ அந்த மாதிரி தசரதனுடைய பேச்சும் பரமானந்தத்தை கொடுத்தது வருவிக்கு. வருந்து கீதாய பூதம் விரத்தாய சைலூஷம் தர்மாய சபாஜரம் அதிஷ்டாதி பீமலம் அசாஜகாரிம் ஆனந்தாஜ ஸ்ரீசகம் பிரமுதே குமாரி புத்திரம் மேதாஜீரசகாரம் தைரியாஜ தக்ஷாணம். இந்த பிரஷ்னம் மொத்தமே உண்மை உண்மனு முடியும். மூன்றாவது அஷ்டகத்தில் அழகான பிரஷ்னம் இது. இதை சாந்தி பாடமா படிப்பார்கள். சுன்னாலு பண்ணம்னே பேர் தெலுங்குறதுக்கு உம்மு உம்முன்னு முடியிருக்கிறாரு. அதனால பிரம்மணே பிராமண மாலபதேன்னு ஆரம்பிக்கிறது விசேஷமான மந்திரம் இது. இத சொல்ற எழுந்திருக்க மாட்டாலும் ஒருத்தர் படுத்துருக்கார். மருத்துவர் கையை விட்டுட்டார். பந்து மித்ராதிகள்லாம் கை விட்டுட்டார்கள். நாளை எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஒருத்தர் படுத்துருக்கார். அவர் பக்கத்துல சிறந்த வேதவித்துக்கள் ஒரு பத்து பேர் அமர்ந்து இந்த பிரச்சனத்தை பாராயணம் பண்ணா அவர் எழுந்து ஓடுவர். அப்போ இந்த வேத மந்திரம் இருக்கே இது உள்ளே புகுந்து நாடி நரம்புகள் அத்தனையும் அசைத்து புத்துணர்வையும் உண்டு பண்றது. வேதத்தை சிரவணம் எதுக்காக பண்ணணும், வேதத்தை எதுக்காக கேட்கறதுன்னா சரீரம் பூர்ண ஆரோக்கியமாக இருப்பதற்காக. வேத பட்டணம் அதை சிரவணம் பண்றதற்கு பாருங்கோ அதுவே பெரிய ஔஷதம். அது தவிர வேற மருந்து வேண்டியதே இல்லை. வேதத்தை நிச்சயம் ஒரு பிரஷ்னம் பாராயணம் பண்ணா பாராயணம் பண்ணக்கூடிய அதிகாரிகளுக்கு சிரமம் இல்லை. ஏன் நேர் வேதத்தை சொல்றதுனால சரீரத்துக்கு பலம், கேட்கிறவாளுக்கு சிரமம் உண்டோ அதுவும் இல்லை. நாடி நரம்புகள் எல்லாம் முறுக்கேறி மிடுக்குடன் இருக்கும். அதனால வேத பாராயணம்ன்றது உலகத்தில் உறக்க நடக்கணும். அதை எப்பவும் கேட்டுட்டே இருக்கணும். எல்லாத்தையும் அது போக்கடிச்சுடும். அப்படியேப்பட்ட ஏற்றமுடையதானதுனால ஸ்ருதி சுகம் ஒருத்தர் கனபாராயணம் ஏற்பாடு பண்ணிவிட்டார். ஒரு 25 பேர் கனபாடிகள் உட்கார்ந்து பாராயணம் பண்றாய். இகையத்வாத்தோர்ஜேன்னு பிராத்த காலம் 5 மணிக்கு ஆரம்பிச்சுட்டார். அவர் ஏற்பாடு பண்ணவர் இந்த 25 பேருக்கும் வேதவி தேகனு தத்தம் தத்தம் ஆதிங்கிற வகுப்பாதாள். வேதவித்துக்களுக்கு கொடுக்கப்பட்டதல்லவோ கொடுக்கப்பட்டாக ஆகிறது என்று சொல்றதுனால அப்படியேப்பட்ட வேதவித்துக்களுடைய குக்ஷியில போய் வேணும்ன்றதுக்காக நிறைய பிண்டி வெண்டலுக்கு ஆவிச்சனர். பிண்டி வெண்டலூர் பேர் கார்லு பூர்லூர் தெலுங்குலூர் அந்த மாதிரி விசேஷமா தனியார் ஆதரை அவர்களுக்காக சமாராதனை சந்தர்ப்பணத்துக்காக உள்ளுக்குள்ள மடப்பள்ளி பரிசாரகம் நலமாக விசேஷமா நடந்து கொண்டிருக்கின்றது. இவரா உட்காந்து கையை கூப்பிட்டு கேட்க ஆரம்பிச்சுட்டார். யார் ஏற்பாடு பண்ணேரோ அவர் 10 மணி ஆச்சு 11 மணி ஆச்சு 12 மணி ஆச்சு 1 மணி ஆச்சு 2 மணி ஆச்சு 3 மணி ஆச்சு கேட்கிறவருக்கு அண்ணன் பறக்கவே இல்லை. எதமானது அவ்வளவு ஆனந்தம் அர்த்தம் புரியல. ஆனா கேட்டுட்டே இருக்க பாராயணம் பண்றவாளுக்கு எல்லாம் ரொம்ப சிரமமா போச்சு. எத்தனை மூலத்தை பாராயணம் பண்றதே கஷ்டம். கனபாராயணம் 5 மணியிலேருந்து மத்தியானம் 3 மணி வரைக்கும் எத்தனை பண்ணிட்டு இவர் கண்ணை திறந்து நீங்க சாப்பிட வாங்கும்னு சொன்னாதானே உள்ள போலாம். இவர் கண்ணை திறக்க மாட்டேன்றார். அதனால வேற வழியே இல்லை. என்ன பண்றது, 2ஆம் காண்டம் நடக்கிறது. வேக வேகமா பண்ணி ஜனத்தையே அவ்வளவு வேகமா சொல்ற மந்திர கனபாட்டிகள் வருவார்கள். தத்திடம் திடம் தத்திடம் என்று இந்த மந்திர கரிந்தகர் எல்லாருந்து வரக்கூடிய கனபாட்டிகள் ஆச்சரியமாக சொல்லக்கூடியவர்கள். புளியங்கொட்டையை போட்டு மனப்பாரம் பண்ணவர்கள் அவர்கள். அப்படி விசேஷமா இவர்கள் வேகமா சொல்லுகிறார்கள். 2ஆம் காண்டத்தில் நடந்துருந்தது. இந்த அங்காகத்தை ஆரம்பிக்கிறதா வானாமான சந்தேகம். அவர் கண்ணை திறக்கல. சரி சொல்லுவோன்னு அவர்கள் ஆரம்பிச்சுட்டார்கள். அக்னகே அப்படின்னு மந்திரம். அத்தனை கணபாதிகளுடைய வாக்கிலேயும் இந்த பதிகிருத்த சப்தம் மாறி போச்சு. அக்னஜே பசிகிருதே பசிகிருதே கிரஜே கிரஜே பசிகிருதே புரோடாசம் புரோடாசம் பசிகிருதே கிரஜே கிரஜே பசிகிருதே புரோடாசம் பசிகிருதே பசிகிருதே பசிகிருதே. கணத்துல இப்படி திரும்பி திரும்பி வரைச்சே கண்ணை மூடிண்டே இருந்தவர் கண்ணை திறந்த மணியை பார்த்தா 4. என்ன அபச்சாரம், என்ன அபச்சாரம், இப்படி அபச்சாரப்படுத்திட்டேனே இந்த பசிகிருதே சப்தத்தில் நிறுத்தும்போ சாப்பிட வாங்கல. அப்ப அவர்கள் நினைத்தார்கள் இந்த சமயத்துல இந்த பசிகிருதே சப்தம் வரலன்னா நம்ம கதி என்ன. அப்ப வேதம் இப்பவும் நம்ம ரட்சிச்சது இந்த வேதம் தான். அதனால சர்வதா சர்வத்திர சர்வ காலங்களிலேயும் நம்மை ரட்சிக்கக்கூடியது அந்த வேதம். காதுக்கு இனிமை அது சந்திரகோ வேதமானது கேட்பவர்களை அப்படியே தன்மையப்படுத்தும். அதனால அப்படியே இழுத்துட்டே போடும். அதுதான் இங்க விஸ்வாமித்ர மகரிஷிக்கு ஸ்ருதி சுகம். சொல்றவாளுக்கு அதிகனாகி சொன்னா சரீரத்தினால் உறக்க சொல்ல வேண்டியிருப்பதனால சிரமம் ஏற்பட்டாலும் கேட்கக்கூடியவர்களுக்கு சிரமமே ஏற்படாது. அப்படியேப்பட்டது வேதம் சிரமம் இல்லாமல் ஸ்ருதி சுகம் ஆத்மவதா விநீத உத்தம் அப்படியேப்பட்ட ஆனந்தம் ஏற்பட்டு போச்சு விஸ்வாமித்திரருக்கு. பரம சந்தோஷம். உடனே ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். அவரு யாரு? அந்த தசரதனை. அந்த ஸ்தோத்திரம் தான் எல்லா காரியத்தையும் சாதிக்கும், சாதித்து தரும் என்பதனால அவனை குறித்து விசேஷமாக ஸ்தோத்திரம் பண்றாய. முனிவரரும் இவையவரும் இடையூறு ஒன்று உடையரானால் பல்லகமும் நகுவெள்ளி பணிவரையும் பார்க்கடலும் பதுமபீட பல்லகரும் கற்பக நாட்டணி நகரும் அடிமாட அயோத்தியல்லும் பொன்னகருமல்லாது புகழுண்டோ இகல் கடந்த புலவு வேலோய். தன்னை குறித்து உயர்த்தியா சொல்லுகிறார். என்னைய முனிவரரும் என்னை போன்ற முனிசிரேஷ்டர்களும் இமயவர்கள் தேவதைகள் இவர்களுக்கெல்லாம் ஏதாவது இடுக்கம் ஏற்படுவாயின் அவர்கள் தங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டத்தை போக்கடித்துக் கொள்ளணும்னா எங்க போகணும்? சீலாத்தியில போய் நாராயண இடத்துல முறையிடணும், இல்ல கைலாசத்துல போய் ஈஸ்வரன் இடத்துல பிரார்த்திக்கணும், இல்லைன்னா பிரம்மலோகத்திற்கு சென்று பிரம்மாவிடத்தில் பிரார்த்திக்கணும், அமராவதி பட்டணத்திற்கு சென்று இந்திரனிடத்தில் பிரார்த்திக்கணும், இல்லை என்றால் அயோத்திக்கு வந்து தசரதனிடத்தில் பிரார்த்திக்கணும்னு. அப்படின்னா திரிமூர்த்திகளுக்கு சமானமா தூக்கி வச்சு பேசணும். அப்படி பேசினாதான் வந்த காரியமாகும். விஸ்வாமித்திரர் கேவலம் வைதிகர் இல்ல, லௌகிக்கமும் நன்கு தெரிந்த மகர்ஷி. கேவலம் வைதிகமும் பிரயோஜனப்படாது, கேவலம் லௌகிக்கமும் பிரயோஜனப்படாது. வைதிக லௌகிக்கம் ரெண்டும் கலந்திருந்தால்தான் ஏற்றமுடன் இருக்கிற விஸ்வாமித்திரரை பார்த்து மனுஷ்யாவனா ஈடேன்யான்றது வேதம். அந்த மனுஷ்யாள்னா நமஸ்யாம நமஸ்யானு நமஸ்யானு நமஸ்யாங்க கணம் சொல்லச்சே அழகா இருக்கும். மனிதர்கள் ஸ்தோத்திர பிரியர்கள்ன்றது வேதம். மனிதர்கள் மாத்திரமா ஸ்தோத்திர பிரியர்கள், பகவானே ஸ்தோத்திர பிரியம் தான். ஸ்தவ்யஸ்தவ பிரிய ஸ்தோத்திரம் ஸ்துதி ஸ்தோதாரண பிரியா ஸ்தவ்யா ஸ்தவ பிரியா சகஸ்ரநாமத்தில் பாருங்கோ ஸ்தோத்தரிக்க தகுந்தவனவன் ஸ்தோத்திர பிரியம். நம்முடைய ஆச்சாரியர்கள்லாம் நிறைய ஸ்தோத்திரங்களை நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கிறார்கள். இந்த ஸ்தோத்திரங்கள்லாம் எதற்காக? அவன் ஸ்தோத்திர பிரியனா இருப்பதனாலே. நாம போய் அவன் அந்த ஸ்தோத்திரத்தை சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணச்சு அவன் அப்படி முகத்தை திருப்பிட்டான்னா இந்த ஸ்தோத்திரங்களால பிரயோஜனம் உண்டோ? இதை கேட்டு அனுகிரகம் பண்றான். காரண குணாக காரியே பாசந்தி. பகவான் காரணம், நாம் எல்லாம் காரியம். காரணமான பகவானிடத்தில் இருக்கிற குணம் காரியமான நம்மிடத்திலும் இருக்கு. அவனும் ஸ்தோத்திர பிரியன், நாமும் ஸ்தோத்திர பிரியர்கள். அதனால் ஸ்தோத்திர பிரியன் ஸ்தோத்திரம் பண்ணா காரியமாகும். சொன்னவன் இங்கேருந்து திருநெல்வேலி இருந்து ஆழ்வார் திருநகரி தாமிரபரணி நதி தீரத்திலேருந்து நேர கிளம்பி டெல்லிக்கு வந்து விட்டார். பெரிய வித்வானவர். அங்க போய் அந்த ராஜாவை பார்த்து ஆச்சரியமா ஒரு ஸ்லோகம் சொன்னார். அவனும் சந்தோஷப்பட்டான். பெரிய வித்வான் என்பதை உணர்ந்து அவருக்கு வெள்ளித்தட்டிலே அழகா 101 ரூபாய் சம்பாவனை பண்ணார். அப்ப வீ வாங்கிட்டார். ராஜா எழுந்து கட்டு போட்டான். அப்ப அவர் சொல்ற, இந்த 101 ரூபாய் எங்க ஊர்லயே கொடுக்க மாட்டாளா? இதுக்கு டெல்லி வரைக்கும் நான் வரணுமா? இருந்தாலும் 101 ரூபாய் யார் கொடுக்கறா? பரவாயில்ல அப்படின்னு அதை கொஞ்சம் துச்சமா சொன்னார். சாகாய வாஸ்தியாது லவனாய வாஸ்தியாதுன்னு. இது காய் அந்த கீரைக்கு கீரையாவது வாங்கிக்கலாம், இதுல காய்கறியாவது வாங்கிக்கலாம், இல்லைன்னா உப்பாவது வாங்கிக்கலாம், அதுக்காக உபயோகப்படும் அப்படின்னு. இது அந்த தேசத்தை ஆஸ்தான வித்வான் கேட்டுட்டே வந்துட்டாரு. அவர் நேர போய் ராஜானந்த சொல்லிவிட்டார், நீங்கள் கொடுத்த சம்பாவனையே சாகாய வாஸ்தியாத்து லவணாய வாஸ்தியாத்துன்னு அந்த தென் தேசத்திலேருந்து வந்த வித்வான் சுச்சமா பேசுறார், கூப்பிட்டு விசாரிக்கணும் அப்படின்னாரு. அப்படியா சொன்னார். அவர் அவரை கூப்பிட்டு வாங்கணும். ராஜா ராஜா வந்து சிம்மாசனத்தில் உட்காந்துட்டார். இவரும் இழுத்து வரப்பட்டார். என்ன, நான் கொடுத்ததை நீர் கேவலமாய் பேசினீராமே அப்படின்னா. நான் ஒன்றும் அப்படி சொல்லலையே, சொன்னது என்னமோ வாஸ்தவம் தான், ஆனா என்ன சொன்னேன்றத நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டாமா அப்படின்னு. அவர் என்ன சொன்னீர்னு கேட்டான் ராஜா. அதுக்கு அவர் சொல்றார், டில்லீஸ்வரோவா ஜெகதீஸ்வரோவா மனோரதம் புரையிதும் சமர்த்தா அஞ்சேன கேனாபி நிருபேண தத்தம் சாகாய வாஸ்தியாது லவனாய வாஸ்தியாதுன்னு ஒரு ஸ்லோகம் சொல்லிட்டார். என்ன சொல்றார்? உலகத்தில் ஒருத்தருடைய தாரித்ய ஏழ்மை நீங்கணும்னா டெல்லிக்கு ஈஸ்வரனான நீங்க கொடுக்கணும், இல்லைன்னா ஜெகத்துக்கெல்லாம் ஈஸ்வரனான பகவான் கொடுக்கணும். நீங்கள் ரெண்டு பேர் கொடுத்தால்தான் ஒருத்தருடைய ஏழ்மை நீங்கும். மீதி ராஜாக்கள்லாம் கொடுக்கறது சாக்காய வாசியாது லவனாய வாசியாதுன்னு சொல்லியோ, நீங்கள் கொடுத்தது சொல்லலையே அப்படின்னு உடனே ரெண்டு சால்னி எடுத்துட்டு வந்து போத்தினான், கையில ரெண்டு தங்கத்தோட போட்டான், 10,000 ரூபாய் சம்பாவனை பண்ணான். வெறும ஒரு ஸ்லோகம் சொல்றதுக்கு 101 ரூபாய். டில்லி ஈஸ்வரோவா ஜெகதீஸ்வரோவா அப்படின்னு ஒண்ணே 10,000 ரூபாய் சம்பாவனை வந்திருக்கு ஆச்சரியமான தங்கத்தோட. எதனாலே? ஸ்தோத்திரம் பண்ணதுனாலே. அதனால இப்ப பெரிய காரியத்தோட வந்திருக்க கூடியவர்கள் உரகேறாரு மகானுபாவதுன்னு தெலுங்குல. அதனால வெறும வரல, இவர் காரணத்தோட வந்திருக்கார். அதனால வரும்படியா அந்த தசரதனே விசேஷமா ஸ்தோத்திரம் பண்றார். அப்படியேப்பட்ட வசிஷ்டாதி புரோகிதாளை உயர்ந்த மகர்ஷிகளை புரோகிதனாய் கொண்ட உன்னை போன்ற உத்தமன் உண்டோ என்று ஸ்தோத்திரம் பண்ணி, பருவனத்துள் யானியற்றும் தவ வேள்விக்கு இடையூற தவம் செய்வோர்கள் வெறுவரச் செல்றடை காம வெகுளியன நிருதரிடை விளக்காவண்ணம் செருமுகத்து காத்தியன நிறுசிறுவர் நால்வரிலும் கரிய செம்மல் ஒருவனை தந்திடுதீர்.